மீண்டும் வாழ்வோம். உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான மனிதாபிமான பணிகள் குறித்த தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மற்றொரு மீண்டும் வாழ்வும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது நிகழ்ச்சி வழமை போல இன்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான மனிதாபிமான பணிகள் குறித்த தகவல்களையும் இன்னும் பல சுவாரஸ்யமான அம்சங்களையும் தாங்கி வருகின்றது. சிந்தனைக்கு சில துளிகள். ஓலை குடிசைகளும் ஓவியனின் பார்வையில் சித்திரங்களாகின்றன. பாலை நிலங்களும் கவிஞனின் பார்வையில் கவிதைகளாகின்றன. வேண்டாத பொருட்களும் விஞ்ஞானிகளின் பார்வையில் விலை பொருட்களாகின்றன. சாக்கடை நீரில் குப்பையை நோக்குவதும் வானத்து சந்திரனை நோக்குவதும் உனது குறிக்கோளை பொறுத்தே அமையும். சிந்தனைக்கு சில துளிகளில் இன்று ரஸ்கினின் அனுபவம். கற்றுக்கொள்வோம், வெற்றி கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவுள்ள அம்சங்கள்: ஒரு அசஸ்மெண்ட் செய்து வச்சிருக்கிறோம். எத்தனை வீடுகள் டேமேஜ், அந்த விவரங்களை நாங்கள் அவங்களுக்கு அந்த சர்வே ஃபார்மையும் கொடுத்துருக்கிறோம். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வீடமைப்பு செய்திட்டங்கள். குறிக்கட்டுவான் பகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஆகிய அம்சங்களும் இடம்பெற காத்திருக்கின்றன. எதிர்வரும் ஞாயிறு April 4 சர்வதேச கண்ணிவடி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு தினம் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகில் நிகழ்கின்ற அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுத்துகின்ற உயிர் சேதங்களில் கண்ணிவடியின் தாக்கங்கள் அதிகமானதாகும். இதனால் மிதிவடியிலிருந்து மக்களை காத்தல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குதல் என்ற அடிப்படையில் 2005 December 8 இடம்பெற்ற ஐநா பொதுக்கூட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் April 4 கண்ணிவடி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு தினம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை உட்பட ஏனைய நாடுகளில் அரசும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் மேற்கொண்ட கண்ணிவடி விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களினால் கண்ணிவடியினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தற்போது குறைவடைந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் பேங்கிமூன் தெரிவித்தார். இலங்கையில் போர்ச்சூழல் எம்மை கடந்த போதும் கண்ணிவடிகள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன. இன்று வரை எமது நாட்டில் 21,993 பேர் கண்ணிவடியால் பாதிப்பிற்குள்ளாகி இருப்பதாக இலங்கை இராணுவத்தின் பிரதான வெளிக்கள பொறியியலாளர் உதயநாணயக்கார தெரிவித்தார். எனவே இத்தகைய பாதிப்புகளிலிருந்து எம்மை காத்துக்கொள்ள கண்ணிவடி அபாய கேள்வி நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கு கொள்வதும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகும். ராஜு வா, நமது நண்பர்களுடன் போய் விளையாடுவோம். அக்கா அக்கா, ஓடி வந்து பாருங்கள், ஒரு விளையாட்டு பொருள் போல் உள்ளது, அதை நீ எடுத்து விளையாடுவோமா? இல்லை ராஜு, தூரத்தில் நில், அது ஒரு வெடிக்காமல் இருக்கும் யுத்த வெடிகுண்டாக இருக்கலாம், அது ஆபத்தானது. நண்பர்களை தூரத்தில் நிற்க சொல். உடனே இதனை ஆசிரியரிடமோ பெரியவரிடமோ கூறுவோம். சிறுவர்களே, நீங்களும் சந்தேகத்துக்கிடமான பொருட்களை கண்டால் அதுக்கு அண்மையில் போகாமல் உடனடியாக ஆசிரியர், பெற்றோர் அல்லது யாராவது பெரியவர்களுக்கு அறிவியுங்கள். நீங்கள் ஏதாவது வெடிகுண்டுகளை கண்டால் அதனை தொடாமல் அந்த இடத்தினை உடனடியாக பெரியவர்களுக்கு அறிவியுங்கள். இது அரசாங்கம் மற்றும் யூனிசெஃப் அமைப்பின் மிதுவடி அபாய கல்வி திட்டம். இலங்கை இராணுவத்தினரால் வடக்கில் முன்னெடுக்கப்படும் கண்ணிவடி அகற்றும் நடவடிக்கைகள் குறித்து இராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க மீண்டும் வாழும் நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணல். அடுத்து நேர்காண்கின்றார் நிரஞ்சனி ரோலண்ட். எதிர்வரும் ஞாயிறன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற கண்ணிவடி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச தினத்தை முன்னிட்டு எவ்வாறான நிகழ்ச்சிகள் இலங்கை இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்றன? கண்ணிவடி அகற்றும் பணியானது இன்றைய நாளில் மாத்திரம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது ஒன்றல்ல. எமது இராணுவத்தினர் அக்கறையுடன் நாளாந்தம் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இரவு வேளை தவிர்த்த ஏனைய நேரங்களில் இவர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். வடக்கில் இலங்கை இராணுவத்தினரால் கண்ணிவடி அகற்றல் தொடர்பில் எவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன? இதுவரை 1,375 சதுர கிலோமீட்டர் பரப்பில் கண்ணிவடி அகற்றும் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் தற்போது மக்கள் மீள் குடியேற்றப்பட்டுள்ளார்கள். இன்னும் 84,000 பேர் மீள குடியமர்த்தப்பட உள்ளார்கள். எந்தெந்த பகுதிகளில் மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றதோ அந்தந்த பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் கண்ணிவடி அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேவேளை முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு வரையான பகுதிகளிலும், அங்கிருந்து பரந்தன் முகமாலை வரையான பகுதிகள், A9 பாதையின் இரு பக்கங்களிலும், மாங்குளம் மற்றும் கொக்காவில் பகுதிகளிலும் முன்னுரிமையின் அடிப்படையில் கண்ணி வழியகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மன்னார் மாவட்டத்தில் மாந்தை, துணுக்காய் போன்ற பகுதிகளில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த பகுதிகளில் கண்ணி வழியகற்றும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மீள்குடியேறும் மக்களுக்கு கண்ணிவெடி அபாயம் தொடர்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றீர்களா? Yes, definitely. Before we resettle them, மீள்குடியேற்றப்படும் மக்களுக்கு கண்ணிவெடி அபாயம் தொடர்பில் விளக்கமளிக்கப்படுவதுடன், மீள்குடியேற்ற பகுதிகளுக்கு வந்து செல்லும் ஏனைய மக்களுக்கும் விளக்கமளிக்கின்றோம். கண்ணிவெடி அபாயம் உள்ளதாக இனம் காணப்பட்ட பகுதிகளில் அடையாளங்களை இடுகின்றோம், எச்சரிக்கை குறியீடுகளை நாட்டுகின்றோம், கண்ணிவெடி அபாய கல்வியை வழங்கி வருகின்றோம். இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் கண்ணிவெடியால் பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? மக்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஒரு வருடத்துக்கும் குறைவான காலப்பகுதியில் 200,000 வரையான மக்களை மீளக்குடியேற்றக்கூடியதாக இருந்தது. மிகுதியாக 84,000 பேர் மீள்குடியேற்றப்பட உள்ளார்கள். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த இடங்களில் கண்ணிவெடிகள் அதிக அளவில் புதைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கண்ணிவெடிகள் அதிக அளவில் புதைக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் கண்ணிவெடியகற்றும் பணிகளை துரிதமாக மேற்கொள்வது சவால் மிக்கது. அதனால் இப்பணிகளை மேற்கொள்வதில் காலதாமதம் ஏற்படுகின்றது. ஆகவே மக்கள் பொறுமையுடன் இருப்பதுடன் இந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு எமக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இப்பணிகளில் ஈடுபடும் ஏனைய பிரிவினரின் ஒத்துழைப்பும் அவசியம். இலங்கையில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சிங்கள மொழியறிவு அவசியமானது ஒன்று. தொடர்கின்ற அம்சம் சிங்களம் தெரியாதவர்களுக்கு சிங்களம் கற்பிக்கின்றது. படிக்கலாம் வாங்க வாங்க. டேய் தம்பி, புறப்படு புறப்படு, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஏனப்பா? தேர்தலில் வாக்களிக்க ஏதாவது ஆவணம் கையில இருக்கணுமா? என்ன துளஞ்சு போன ஐடென்டி கார்டு வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்பா, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேல்ல. அப்ப எங்க போறதா? கிராம சேவருக்கு போய் அங்க போய் அவர் மூலமா ஒரு தற்காலிக அடையாள அட்டை எடுக்கணும். அது நல்லது நல்லதுதான். ஒபே சந்தே பாவிச்சுக்கிறீமா? ஒபே ஐடிஐ. அந்த தம்பி என்ன சொல்றாருப்பா? உங்களோட வாக்குகளை பாவிக்கிறது உங்களோட உரிமை. ஓமோமோம், எங்களோட வாக்குகளை பாவிக்கிறது எங்களோட உரிமை. அதை பாவிக்காட்டி அதுதான் கொடுமை. இந்த உரையாடலின்படி உங்கள் வாக்குகளை உபயோகிப்பது உங்கள் உரிமை என்று கூறுவதற்கு ஒபே சந்தே பாவிச்சுக்கிறீமா? ஒபே ஐடிஐ என்று கூற வேண்டும். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் வீடமைப்பு செயற்பாடுகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பெட்டகத்தை தொகுத்து வழங்குகின்றார் ஜெகதீஸ்வரி ராமசாமி. தனக்கென ஒரு தனியான வீடு வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனும் காண்கின்ற மிகப்பெரிய கனவாகும். கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் அநேகமான மக்கள் தமது சொந்த வீடுகளையும் மற்றும் இதர சொத்துக்களையும் இழந்து இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது அவர்கள் தமது சொந்த கிராமங்களில் மீள்குடியேற்றத்திற்காக அழைத்து செல்லப்படும் போது அங்கு தமக்கென ஒரு தனியான வீடு இல்லாததால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கிளிநொச்சி மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை பொறுத்தவரை மீள்குடியேற்ற மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்களுக்காக அரசாங்கமும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதிப்படைந்த ஏறத்தாழ 100 வீடுகளை புனரமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் குறிப்பிட்டுள்ளார். அதுல இப்ப அவங்களோட 100 வீடா முதல் ஒட்டுசுட்டிஎஸ் பிரிவில முருகண்டி, இந்துபுரம், பனிக்கங்குளம் அந்த இடங்கள்ல ஒரு 100 வீடை கட்டுறது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்க இட ஒதுக்கீடு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அந்த ஹவுசிங் யூனிட்டால ஒரு அசஸ்மெண்ட் செய்து வச்சிருக்கிறோம். எத்தனை வீடுகள் டேமேஜ் அந்த விவரங்களை நாங்கள் அவங்களுக்கு அந்த சர்வே ஃபார்மையும் கொடுத்துருக்கிறோம். அவங்க தங்களோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. கடந்த வாரம் தான் நாங்கள் அந்த வீடு அதுக்கிட்ட கொடுத்தனா. கடந்த வாரம் 25ஆம் திகதி அளவில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபருடன் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் 100 வீடுகளை அமைப்பதற்கான வீட்டு திட்டத்தினை செயற்படுத்த உள்ளதாக இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் வடகிழக்கு நிறைவேற்று பணிப்பாளர் தமிழ் பிள்ளை சித்திரவேல் தெரிவித்துள்ளார். ஆரம்ப வைபவமாக 2 மாவட்டங்களிலும் தலா 100 வீடுகள் மொத்தமாக 200 வீடுகள் கட்டப்பட உள்ளன. ஆனால் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது நாங்கள் 600 வீடுகள் கட்டுவதற்கு தீர்மானித்துள்ளோம். முதற்கண்ணாக 100 வீடுகள் கட்டப்படுவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்து வருகின்றோம். முக்கியமாக வாட்டர் அண்ட் சானிடேஷன், சைக்கோ சோசியல் சப்போர்ட், குடிநீர் விநியோகம், 3 திட்டங்களையும் நாங்கள் வீட்டு திட்டங்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு வீட்டு திட்டமாகத்தான் இருக்கின்றோம். இதை சம்பந்தமாகவும் நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம். எத்தனையோ வசதி வாய்ப்புகளுடனும் வாழ்ந்த இந்த மக்கள் எதிர்பாராத விதமாக தமது உடைமைகளை இழந்து தவிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரசினாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலும் வழங்கப்பட்டு வரும் இந்த மனிதாபிமான நடவடிக்கைகள் பாராட்டப்பட வேண்டியதொன்றே. எனினும் இவை இன்னும் விரிவுபடுத்தப்படுமாயின் மகிழ்ச்சிகரமான ஒரு இன்வாழ்வை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு வருங்காலத்தில் ஆரோக்கியமான பிரஜைகள் நாட்டில் உருவாகவும் அது ஏதுவாக அமையும். உலகில் தொடர்கின்ற அசாதாரண சூழ்நிலைகளின் தாக்கங்களால் மனிதநேய பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகின்றது. அடுத்த அங்கம் சர்வதேச ரீதியில் தொடர்கின்ற மனிதநேய பணிகள் குறித்த ஒரு பார்வை. பூகோள அரங்கில் மனிதாபிமான பணிகள். சர்வதேச அரங்கில் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான பணிகள் குறித்த பார்வை. யேமனில் மீளக்குடியேறியுள்ள மக்கள் அடிப்படை வசதிகளின்றி அவதி. யேமனில் இடம்பெற்ற உள்நாட்டு மோதல் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் வட சடா பகுதியில் மீளக்குடியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்மக்களுக்கு குடிநீர், சுகாதாரம் மற்றும் கல்வி வசதிகள் முறையாக கிடைக்காததால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. சேதமடைந்த தமது வீடுகளை திருத்திக் கொள்வதிலும் வாழ்வாதாரங்களை மீள கட்டியெழுப்புவதிலும் இவர்கள் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். யேமன் படையினருக்கும் அயூதி போராளிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் கடந்த பிப்ரவரி மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் முடிவுக்கு வரப்பட்டது. இந்த மோதல் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தற்போது தமது சொந்த இடங்களில் மீளக்குடியேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூகோள அரங்கில் மனிதாபிமான பணிகள். சொர்க்கமே என்றாலும் ஒரு பிள்ளைத்தாச்சிட்ட எப்படி நடக்கிறதே தெரியாத உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான வானொலி தொடர் நாடகம். போனா திரும்பி வரமாட்டேன். சொர்க்கமே என்றாலும் மைக்க பறிக்க வந்தால் மைக்கால உங்க மண்டைய உடன். சொர்க்கமே என்றாலும் April 5 முதல் 9:45 தேசிய சேவையில் இடம்பெறும் மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சியில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் யாழ்ப்பாணம் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்களில் சிலர் மீன்பிடி தொழில் நிமித்தம் குறிக்கட்டுவான் பகுதியில் வசிக்கின்றார்கள். இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பான பெட்டகம் நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்கின்றது. பெட்டகத்தை தொகுத்து வழங்குகின்றார் எஸ் நிசாம் எம் சுஹேல். யாழ்ப்பாண கடற்கரையில் அலைமோதி காற்றில் கலந்து வரும் கீதத்தில் ஒலிக்கும் ராகங்களே இவை. யுத்தம் நிறைவு பெற்றமை, மீள்குடியேற்றம் துரிதப்படுத்தப்பட்டமை, பின்னர் வடப்பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு இருந்த பல தடைகள் முற்றாக நீக்கப்பட்டமை போன்ற பல விடயங்கள் யாழ் மீனவர்களிடையே ஒருவிதமான சந்தோஷத்தினை ஏற்படுத்தி அவர்களின் முகத்திலே புன்னகையை காட்டுகின்றது. ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. ஆனால் நாங்கள் இப்போ மீன் பிடிக்க போகிறதுக்காக இப்போ இங்கே போட்டு கொண்டு வந்து கட்டி நாங்கள் தொழிலுக்கு போகிறோம். போட்டு அந்த இருக்குது, போட்டு மீஞ்சினோம். நாங்கள் காலை எப்படி அப்புறம் ஒரு மணிக்கு போனோம், காலமே 6 இங்கே வரணும். உயர் பாதுகாப்பு தளர்த்தப்பட்டு அவ்விடங்களில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டும் வருகின்றனர். இன்னும் அதியுயர் பாதுகாப்பு வலயமாக கருதப்படும் இடங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர் வாழ்க்கையே அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் பிரதான வாழ்வாதார வாயிலாக மீன்பிடி கைத்தொழிலே காணப்படுகின்றது. அதியுயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள கீரிமலை பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த தேவசகாயம் செல்வராஜா தற்போது மீன்பிடி தொழிலுக்கு சாத்தியமற்ற நவாலியில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர் வசிக்கும் இடம் தனது தொழிலுக்கு பொருத்தமற்றதால் தீவகத்திலுள்ள குறிக்கட்டுவான் பகுதியில் வாடிக்கட்டி மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதாக கூறுகின்றார். காக்கதீவில் என்ன சொல்ல செய்து போட்டோம். இப்போ இந்த சிலிப்பி நாங்களும் இஞ்சால வந்து இப்போ இந்த குறிக்கட்டு அஞ்சட்டில் இப்படி ஒரு வாடி ஒன்று போட்டோம் இங்கேருந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு. எங்களோட குடும்பம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர், மூன்று பொம்பளை பிள்ளைகள், நானும் மனசையும் ஒரு அஞ்சு பேர் தொழில் செய்யணும்ன்றதுக்காக வந்து இங்கே இப்படி ஒரு வாடி ஒன்று போட்டோம். இங்கேருந்து தொழிலுக்கு போய்கொண்டு சொந்த இடத்தையும் இடம்பெயர்ந்த இடத்தையும் தாண்டி இன்னொரு இடத்தில் தொழில் புரியும் செல்வராஜா குறிக்கட்டுவானில் எந்த மீனவ சங்கத்திலும் உறுப்பினராக இல்லை. இதனால் எதிர்காலத்தில் தற்செயலாக பாஸ் நடைமுறை வந்தால் இங்கு தொடர்ந்தும் தொழில் புரிவதில் சிரமப்பட வேண்டி வரும் என்கின்றார். எங்களோட ஃபேமிலி கார்டை அந்த எங்களோட நிவாரணம் மட்டும் அதை இங்கே மாற்றி இங்கே ஜிஎஸ்டியை பதிவு செய்தால் தான் எங்களை இங்கே தொழில் செய்ய விடுவினோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் பதிவு செய்யாத காரணம் என்னென்னா நாங்கள் இடம்பெயர்ந்தாக்கள். நாங்கள் வந்து அங்கே இருக்கிற வந்து இடம்பெயர்ந்தாக்கள்ன்றபடியாக இப்போ எங்களுக்கு வந்து இந்த பிள்ளைகள் படிக்கிறபடியாக இங்கே தண்ணி வசதி இல்லை ஆனபடியாக எங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிறபடியாக நாங்கள் இந்த காட்டை நாங்கள் இங்கே மாற்ற விரும்ப இல்லை. என்னடி சொன்னால் இங்கே எங்களுக்கு சொந்த வீடும் இல்லை ஆனபடியாக நாங்கள் பிள்ளைகள் அங்கே இருந்து படிக்கிறபடியாக இந்த படிப்பை குழப்பக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அவங்க அங்கே இருக்கட்டும் நாங்கள் இங்கே வந்து எப்படி முளைச்சி கொண்டு போவோம்ன்றது இதில் நாங்கள் வந்துருக்கோம். 20 வருட இடப்பெயர்வு வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்திருக்கும் செல்வராஜாவின் ஆழ் மனதில் குடிகொண்டிருப்பது சொந்த இடத்தில் மேல்குடியமரும் கனவு. அநேகமாக வந்து மேல்குடியேற்ற மனுஷன் எங்களுக்கு நல்ல விருப்பம் என்னடா எங்கள் இடத்துக்கு விட்டால் இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை இடத்துக்கு விட்டால் நாங்கள் அங்கே இருந்து தொழிலை செய்வோம். வீடு பக்கத்தில், கடல் பக்கத்தில், அப்போ வீட்டுக்காரெல்லாம் பக்கத்தில், அப்போ எங்களுக்கு சுகமாக இருக்கும். இது நாங்கள் வந்து தனியாக சமைச்சு சாப்பிட்டு தான் நாங்கள் தொழிலை செய்ய வேண்டியாக இருக்குது. நாங்கள் அங்கே போய் பக்கத்தில் இருந்து தொழிலை செய்து வந்தப்போ வீட்டுக்காரை சமைச்சு தருவினோம். அப்போ அதை சாப்பிட்டு கொண்டு நாங்கள் தொழிலை செய்யலாம். இப்போ நாங்கள் வீட்டுக்காரர் அங்கே விட்டுட்டு வந்தபடியே நாங்களே சமைச்சு நாங்களே தேத்தனியை வச்சு குளித்து நாங்களே சாப்பிட்டு நாங்களே தொழில். மேற்குடியேற்றத்துக்காக காத்திருக்கும் இந்த மீனவனைப் போல பலரும் தொடர்ந்தும் காத்து கொண்டு தான் இருக்கின்றனர். அதே போன்றே தற்காலிக மேற்குடியேற்ற கிராமங்களில் வசிப்பவர்களும் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதில் பல சவால்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. அவர்களின் பிரச்சினைகளை இனங்கண்டு அவர்களுக்கு உதவுவது அனைவரினதும் கடமையாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீண்டும் வாழ்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கான சுகாதார ஆலோசனை. அறியாமலும் சுகாதார ஆலோசனை. கண்ணி வெடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முதலுதவி. இரத்த கசிவு ஏற்படும் இடத்தில் இரத்த கசிவு நிற்கும் வரை திறமாக அழுத்த வேண்டும். இரத்த கசிவு குறையாதது போல் காணப்பட்டால் ஒரு துண்டு துணியை கொண்டு காயத்திற்கு அருகில் அல்லது காயத்திற்கு மேல் கட்டு போட வேண்டும். மருத்துவ உதவிக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும். ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் தாமதமானால் ஒவ்வொரு மணி நேரமும் போட்ட கட்டினை தளர்த்தி இரத்த கசிவினை சரிபார்க்க வேண்டும். இரத்த கசிவு நின்றிருந்தால் போடப்பட்ட கட்டினை எடுத்துவிட வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்வது நிழல் தேடும் நிஜம் நாடகத்தின் இறுதி அங்கம். முதலில் முன்கதை சுருக்கம். ஒரு பொம்பளை எப்படி வாழ்றது? தகப்பன் இல்லாம இந்த பிள்ளைகள் எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. இனி அவன் வருவான் என்று எதிர்பார்க்காத. எல்லாரும் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க கௌரி. எனக்கு இப்ப யாரிலையும் நம்பிக்கை இல்லை. இனி இன்றைய தொடர். நான் பார்த்தேன் அவன் புருஷனை, ஆனால் அவனை என்ன பார்த்தானா பார்க்கலையாண்டு எனக்கு தெரியாது. தனியாவா போனவர் அண்ணா? இல்லை, ஆனால் அவனோட போன பொடின்னு எனக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் தானே? ஆ, ஓகே ஓகே ஓகே ஓகே, நான் கேட்டு பார்க்குறேன். ஆனால் நான் கேள்விப்பட்ட அளவில் உன்னோட புருஷன் இனிமேல் இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறீங்க? இல்லை கௌரியா, அவன் அவங்களோட மாமாவிட்ட தான் இருக்கிறான். மாமா விட்டேமா? ஓ, நான் சொல்கிறேன்னு கோபிக்காதீங்க. அவன் அவ்வளவு நல்லது இல்லை, எனக்கு முதல்ல தெரியும். எல்லாம் அவனோட சுயநலத்துக்காகத்தான் உங்களோட இருந்தவன். நான் கௌரி, கௌரி அவசரப்படாத. இல்லை கௌரி, வெளியே போனவங்க திரும்ப இங்கே வர விரும்ப மாட்டாங்க. நீ போயிருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காதே. நானும் கேட்டேன், ரெண்டு நாளில் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனவர். இல்லை கௌரி, நிறைய பிள்ளைங்கள் இப்படி தான் செய்கிறாங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைகள் கையில் பிள்ளையோடையும் வயிற்றில் பிள்ளையோடையும், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. ஐயோ, பிள்ளைகளுக்கு பால்மா வாங்கக்கூட காசு இல்லாமல் இருக்குதுகள். தாய் தகப்பன் கவனம் இல்லாமல் இருக்குதுகள். எப்படியம்மா கவனிக்கிறது? எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். பிள்ளைகள் தாங்களா தேடிக்கொண்ட வாழ்க்கை இது. ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லலாதம்மா. ஐயோ, நான் இப்போ என்ன செய்யறது? தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. நான் அவரை எவ்வளவு நம்பினேன். காதலிக்கிற நேரத்திலேயே நான் சொன்னேன், கேட்டாளா? அம்மா, பழச பற்றி கதைக்க வேணாம். இனி நான் என்ன செய்யறது? அதை பற்றி தானம்மா நான் யோசிக்கிறேன். அம்மா, யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இருக்கிற நிலையில் எல்லாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் வருவாங்க. தெரியுமாண்ணா. கௌரி, உங்களோட சொந்தக்கார பிடிந்தான் துரை. ஆனால் நீ என்ன சொல்ல வரேன்ட்டு எனக்கு தெரியும். அவர் கேவலமான எண்ணத்தோடு கதைக்கிறார். இல்லை கௌரி, எனக்கு தெரியும். அவன் என்னட்ட கதைக்கிற நேரமே எனக்கு விளங்குது. இதுதான் உலகம். விழுந்த மாடை ஏறி உழக்கிற மாதிரி தான் நடப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. கௌரி, நீ கொஞ்சம் கவரமாயிரு. அம்மா விட்டு எங்கேயும் போகாத. எங்கே போகிறது அண்ணா? எல்லாம் எந்த தலைவிதி. கௌரி, நான் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்க்கலாம். பாப்பம், நடக்கிறது தான் நடக்கும். கௌரி, இந்த நேரத்தில் தானம்மா நீ தைரியமாக இருக்க வேணும். உன்னதான் கௌரி. ஏதோ விதி போகிற பாதையில் போவோம், வேறு வழி. இப்படியும் மனுஷர் இருக்கினந்தானே. அதுதான் உண்மை தானம்மா. நிழல் தேடும் நிஜம் நாடகத்தின் இறுதி அங்கம் கேட்டீர்கள். சொர்க்கமே என்றாலும் ஒரு பிள்ளைத்தாச்சிட்ட எப்படி நடக்கிறதே தெரியாது. உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களுக்கான வானொலி தொடர் நாடகம். போனா திரும்பி வரமாட்டேன். சொர்க்கமே என்றால் மைக்க பறிக்க வந்தால் மைக்கால உங்க மண்டைய உடன். சொர்க்கமே என்றாலும் ஏப்ரல் 5 தேதி முதல் இரவு 9:45 தேசிய சேவையில் இடம்பெறும் மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சியில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் மற்றும் மீள குடியமர்த்தப்பட்டு வரும் மக்களுக்கான உளவள சமூக செயற்பாடு தொடர்பிலான பெட்டகம் நிகழ்ச்சியில் தொடர்கின்றது. பெட்டகத்தை தொகுத்து வழங்குகின்றார் வியாசா கல்யாணசுந்தரம். வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு உளவளச் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது நலன்புரி நிலையங்களில் உள்ளவர்களுக்கும் இந்த செயற்பாடுகள் தொடர்கின்றன. மீண்டும் மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் போது உளவளச் செயற்பாடுகள் நடைபெற்று வருதல் தொடர்பில் உளவள சமூக செயற்திட்டத்தின் பொறுப்பாளர் டாக்டர் சிவதாஸ் கருத்து தெரிவிக்கையில், பெருமளவில் மீள்குடியேற்ற பிரதேசங்களில் உளவள சேவையை நம்மால் வழங்க முடியாதுள்ளது. காரணம், அதனுடைய தூரம், அதை நாம் அடைவதற்கான அந்த பிரதேசங்கள் அடைவதற்கான விடயங்கள் கடுமையாக இருப்பதனால் பாரிய அளவில் நடைபெறுவதாக குறிப்பிட முடியாது. என்றாலும் ஓரளவில் நமக்கு இயலுமான வரை சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்தும் ஐடிபி என்று சொல்லப்படுகின்ற உள்ளக இடம்பெயர் மக்களின் பகுதிகளில் அந்த வேலைகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். மீள்குடியேற்றப்பட்ட பிரதேசங்களில் உளவளச் செயற்பாடுகள் வைத்திய சாலைகளில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன என வடமாகாண பிரதி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி குறிப்பிட்டார். இங்கே சில அரச உத்தியோகத்தர்களும் அதன் இயங்குகின்ற ஒரு சுகாதார ஊழியர்களும் அவர்களுக்கு உளநல சம்பந்தமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக மல்லாவி, கிளிநொச்சி, முழங்காவில் போன்ற வைத்தியசாலைக்கு கிரமமாக வைத்தியர்கள் உளநிலை சம்பந்தப்பட்ட வைத்தியர் சென்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்றார். மேலதிக சிகிச்சை தேவைப்படும் அந்தந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும். சென்ற வருடம் இடம்பெயர்ந்த மக்களின் ஆற்றுப்படுத்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆடி அமாவாசை தினம் மற்றும் சகல ஆத்மாக்களின் திருநாள் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த ஆத்மாஞ்சலி பிரார்த்தனை இம்மாதம் 28ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினமன்று அனுஷ்டிக்கப்பட உள்ளதாகவும் வைத்திய கலாநிதி சிவதாஸ் தெரிவித்தார். உண்மையிலே இந்த இளவிறக்கம் ஒரு இழப்பினை தொடர்ந்து ஏற்படுகின்ற பிரிவு துயர் அல்லது இளவிறக்கம் என்பது மிக துயரமானது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அது க்ளோஷர் என்று சொல்வார்கள். அந்த க்ளோஷர் ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. இப்படியான ஆத்மாஞ்சலி நிகழ்வுகள் அப்படியான ஒரு க்ளோஷரை அவருடைய நினைவுகள் எங்களிடம் இருக்கின்றது. அன்றாலும் அவர்களுடைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு நாம் நமது அன்றாட கடமையில அல்லது மற்ற வேலைகளை செய்ய வேண்டிய தேவை ஒன்று வருகின்றது என்ற அடிப்படையில் இந்த க்ளோஷரை செய்கிற ஒரு இவெண்டாகவும் இந்த சூழல் மற்றும் காலம் என்பன இயற்கையாகவே மனித மனங்களில் உள்ள இறுக்கத்தை தளர்த்தக்கூடியதாக இருப்பதால் இவ்வகையான ஆத்மாஞ்சலி பிரார்த்தனையின் பயன் என்ன என வைத்திய கலாநிதி சிவதாசிடம் கேட்டோம். என்னதான் குறிப்பிட்டாலும் இயற்கையாக மனிதன் காலம் அந்த நேரம் மனிதனுக்குள் ஒரு குணமாக்கும் இயல்பினை தருகின்றது. அது இயற்கை இயல்பாகவே இந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளாவிடுத்தும் இந்த இயல்பாக குணமாறதே காலம் ஒரு மனிதனுக்கு உருவாக்குகின்றது. அந்த காலத்தின் அளவிலும் சில பெருமளவு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதை விட இப்படியான இப்படியான சில விடயங்களுக்கு கூடாகும். அதை நாங்கள் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். அப்படியான ஒரு ஃபெசிலிட்டேஷன் வேலையை தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கோம். புனர்வாழ்வு நிலையங்களிலும் சித்ரா பௌர்ணமி தினம் கொண்டாடுதல் பற்றி ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உள்ளத்திற்கும் சிந்தனைக்கும் வலு சேர்த்து மீண்டும் உற்சாகத்துடன் மக்கள் தமது வாழ்வை மீள குடியேறிய பிரதேசங்களில் தொடர வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். நல்லது நேர்களே, இத்துடன் இன்றைய எமது நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நிகழ்ச்சி பற்றிய உங்களது அபிப்பிராயங்களை எமக்கு எழுதி அனுப்புங்கள். எமது முகவரி மீண்டும் வாழ்வோம், தபால் பெட்டி இலக்கம் 1039, கொழும்பு. மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டது மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது USA அனுசரணையுடன் இன்டர்நியூஸ் ஸ்ரீலங்காவினால் தயாரித்து வழங்கப்பட்டது.